அன்னவர்களுடைய சங்கையான குடும்பத்தினர்கள் அன்னவர்களை கியாம மரணத்தை பின்பற்றக்கூடிய உண்மையான உண்மையான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் அவரது அசலாத்தையும் கருணையும் அத்தலாம் என்னுடைய இயக்கத்தையும் சுரந்திருவார். நாட்களுக்கெல்லாம் நாயகமாக இருக்கக்கூடிய ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹ்வின் இறைநாமம் மஸ்ஜிதில் மேலான இன்னைக்காவுடைய நியத்தோடு குறிப்பிடைக்க வல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜலஜலாலுவும் எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன கர்மங்களை எடுத்து நடக்கும்படி படித்திருக்கிறான் அவைகளை முடியுமான வரையில் எடுத்து நடந்து கொள்ள முடியும். என்னென்ன கர்மங்களை அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் கலந்து கொள்ளும்படி படித்திருக்கிறானோ அவைகள் அனைத்தையும் முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளும்படி முதற்கண் இருக்கும் அப்பால் உங்கள் அனைவர்களுக்கும் வசியத்து என்று அமர்த்தத்தில் செய்து கொள்ளுகின்றேன். இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹ்வை நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கும் மகான் வசாலா அடியார் மீது கொண்ட அன்பின் காரணமாக இரக்கத்தின் காரணமாக நன்மைகளை அள்ளி அள்ளி வாரி வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அதிலேயே விசேஷமாக நாங்கள் இருக்கக்கூடிய இந்திய தினம் இதற்கு பின்னால் வரக்கூடிய தினங்கள் ஆகும் முக்கியமான ஒரு தினமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினத்திலே இருந்துதான் நோன்பை நோட்டவர்களாகத்தான் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அறுபது சஹாபாக்களும் மேலான தாவா பணியை செய்வதற்காக வேண்டி இஸ்லாமிய அதாவது அழைப்பை செய்வதற்காக வேண்டி இஸ்லாமிய மக்கள் மக்களை அழைப்பதற்காக வேண்டி முஜாமதா செய்த முயற்சி செய்த அதற்காக வேண்டி பாடுபட்ட ஒரு வாரம் என்று சொன்னால் பாடுபட்ட ஒரு தினம் என்று சொன்னால் அது இன்றைய தினம் இன்றைய தினத்திலிருந்து தொடரக்கூடிய தினங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹ்வை நல்லடியார்களே, அன்றைய தினத்தில மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த அருமை சகாபாக்களும் இந்த சங்கையான ரமலானுடைய காலத்தில பிறை பதினேழாம் தினத்தில அந்த பதிலுக்கு செல்லவில்லை என்று இருந்தார், அந்த பதில் யுத்தத்திலே கலந்து கொள்ளவில்லை என்றால், அந்த யுத்தம் நடக்கவில்லை என்று இருந்தார் நடந்திருந்தால் அதாவது நடந்தால் அந்த யுத்தத்திலே சகாபாக்களும் மேலான செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கொலை செய்யப்பட்டிருந்தால் சகிதாக்கப்பட்டிருந்தால் இன்று இந்த இடத்துல நானும் நீங்களும் எந்த ஒரு முஸ்லிமான உம்மத்தும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள். எனவே இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொன்னிலத்துக்கெல்லாம் பொறிக்கப்படக்கூடிய ஒரு தினமாக இருக்கக்கூடிய தினமாகத்தான் அந்த பதவியை தினமிருந்து கொண்டிருக்கிறது. வேளாண் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கொள்கை கோட்பாட்டை இந்த உலகத்திலே அதாவது மக்களுக்கு மத்தியிலே நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்கமா நகரிலே அவர்கள் நபுவத்துக்கு பின்னால் நபித்துவத்துக்கு பின்னால் கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலங்களாக உழைப்பு செய்து கொண்டிருந்தார்கள், இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள், தவா பணியை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த காலகட்டத்திலேதான் குறைசிகளின் மூலமாக நாளுக்கு நாள் சொல்லலாம் அனைவருக்கும் அவர்களுக்கும் அருமை தோழர்களுக்கும் தொல்லைகளும் தொந்தரவுகளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. எந்த அளவுக்கு அதிகரிக்கிறது என்றால் அதாவது இன்னும் செல்லல்ல மக்களை தங்கியிருப்பார்கள் என்றிருந்தால் அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து உண்டாகிவிடும் என்ற அளவுக்கு அந்த புரட்சிகளுடைய தொல்லை அதாவது அதிகமாகி இருக்கிறது. இதன் காரணமாக அல்லாஹ்வுடைய உத்தரவு வடிவான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உதவியோடு மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செல்கிறார்கள். மேலான செல்லல்லா மலையத்தின் அவர்களும் அருமை தோழர்கள் மதீனாவுக்கு செல்லக்கூடிய நேரத்திலே மதீனா அமாசிகள் என்ன செய்கிறார்கள், அவர்களை அமோக வரவேற்பு அளித்து அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கின்றார்கள், அவர்களை உபகரிக்கிறார்கள், அவர்களை கண்ணியப்படுத்துகிறார்கள், அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் உத்தாசைகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நாளுக்கு நாள் மதீனா நகரிலே மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தவா பிரச்சாரம் இஸ்லாமிய அழைப்பு மேலோக்கி கொண்டே செல்லுகிறது. இதை பார்த்து கொண்டிருக்க முடியாத குறைசிகளுக்கு பொறாமை உண்டாகிறது. கண்ணியமானவர்களே, இந்த பொறாமையின் காரணமாக இவர்கள் அவர்களுடைய அந்த தீய நாட்கை வைத்து ஆரம்பிக்கிறார்கள், அவர்களுக்கு ஏற்க ஆரம்பிக்கிறார்கள், அவர்களுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றா அதாவது அபூஜஹிலிய சாஞ்சா மரண படுக்கையே இருக்கின்றார், அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். இந்த கட்டத்திலே அந்த அபூஜஹிலிய சாஞ்சா என்ன செய்கிறார் என்றா அவர் தேவி தேவி விம்மி விம்மி அழுது கொண்டிருக்கிறார். குறைந்து தலைவர்கள் எல்லாம் அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அபூஜகிரியின் சாந்தாவை பார்த்து கேட்கிறார்கள், என்ன பெரியவரை நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு யாராவது என்ன தேர்தலை நீங்கள் மரணிப்பதற்கு மௌத்துக்கு பயந்தா அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்திலே அந்த அபூஜகிரிய சாந்தா சொன்ன பதில் என்ன தெரியுமா? இல்லை இல்லை, நான் அழக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய அழுகை, என்னுடைய கண்ணீரை, என்னுடைய புலம்பல் எதற்காக தெரியுமா? அந்த முகம்மது என்று சொல்லக்கூடிய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வந்திருக்கின்றார். அவருடைய அந்த இஸ்லாம், அதாவது அவருடைய அந்த மார்க்கம் முழு அரபு நாடுகளில் பரவிவிடும். அது மட்டுமல்லாது அவர் மக்காவை கைப்பற்றி விடுவாரோ என்ற அச்சத்தின் காரணமாக, பயத்தின் காரணமாகத்தான் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று அந்த அபூ ஜஹிலுடைய சாந்தா சொல்லுகிறார். இதை கேட்ட உடனேயே அபூ சுஃபியான் சொல்லுகிறான், பெரியவரே நீங்கள் அழ தேவையில்லை, நீங்கள் பயப்பட தேவையில்லை, நான் உயிரோடு இருக்கும் வரையில அந்த விஷயம் அண்டா நடக்கவே நடக்காது, நீங்கள் பயப்படாதீர்கள் என்று அபூ ஜஹிலுடைய சாந்தாவை பார்த்து அபூ சுஃபியான் சொல்லுகிறான். இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அபூ சுஃபியான் அதாவது பதருடைய போர்க்களம் எதற்காக ஏற்பட்டது என்ற விஷயத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அபூ சுஃபியான் அவர் அவருடைய தலைமை இருக்கிறார், பெரியோர் கூட்டம் பெரியோர் பட்டா வியாபாரத்துக்காக வந்து சென்று சாமியிலிருந்து திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவையாக இருந்தது இந்த அபூ சுஃபியானை இவன் அதாவது இருத்தி கொண்டு வரக்கூடிய அந்த லாபத்தோடு சாமியிலிருந்து அதாவது மக்காவுக்கு செல்ல நாங்கள் இடமளித்து விட்டால் அந்த அனைத்து லாபத்தின் மூலமாகவும் இந்த அபூ சுஃபியான் அதாவது மக்காவில் இருக்கக்கூடிய குறைசிகள் அனைவர்களும் என்ன செய்வார்கள் தெரியுமா? அந்த பணத்தின் மூலமாக முதல் முதலாக அவர்கள் மதீனாவை தாக்கி விடுவார்கள், மதீனாவை தாக்கி விடுவார்கள். எனவே இவர்களை நாங்கள் வழிமறைக்க வேண்டும், இவர்களை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் உத்தரவு படி வருகின்றது. இப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா? தலகத்துல உபயந்தில்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த சஹாபியையும் ஸஹீஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த இரண்டு சகாபாக்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி கொண்டார்கள். நீங்கள் இருவரும் சென்று ஹௌரா என்று சொல்லக்கூடிய இடத்திலே இருக்க வேண்டும். அதாவது இந்த அபூ சுஃபியானுடைய பட்டாளம் வியாபாரத்தை ஒழித்துவிட்டு சாமியிலிருந்து திரும்பி வரக்கூடிய செய்தியை கண்டால் நீங்கள் மதீனாவுக்கு உடனடியாக வந்து அறிவிப்பு செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இந்த இரண்டு சகாபாக்களையும் அனுப்பியிருந்தார்கள். அந்த இடத்திலே ஹௌரா என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஸல்லல்லாஹு அதாவது இந்த இரண்டு சகாபாக்களும் கருத்திருக்கிறார்கள். அந்த இடத்திலே அபூ சுஃபியானுடைய அந்த வியாபார போட்டி அதாவது வர்த்தகத்திலே சென்று கொண்டிருக்கிறார்கள். இதை கண்ட உடனேயே இந்த இரண்டு சகாபாக்களும் மதீனாவுக்கு விரைந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், அபூ சுஃபியானுடைய பட்டாளம் சாமியிலிருந்து வியாபாரத்தை முடித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருக்கிறது யா ரசூலல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அனுப்பி வைத்திருந்தார்கள். இந்த கட்டத்திலே தான் அதாவது அபூ சுஃபியானுடைய பட்டாளத்திலிருந்து அதாவது ஹர்ரமி என்று சொல்லக்கூடியவன் கொலை செய்யப்பட்டிருந்தான். இந்த செய்தியும் அபூ சுஃபியானுக்கு கிடைக்கின்றது. கிடைத்த உடனேயே இந்த அபூ சுஃபியானுக்கு அதாவது உதவிகள் துடிக்க ஆரம்பிக்கிறது, உடம்புகள் நடுங்க ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் என்னுடைய கூட்டத்திலிருந்து ஒருவரை மேலான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூட்டத்தில் உள்ளவர்கள் கொலை செய்து விட்டார்களா என்று இவனுக்கு அபூ சுஃபியானுக்கு கோபம் வந்துவிட்டது. இதற்கு பின்னால் உடனே என்ன செய்கிறார் என்றால் அபூ சுஃபியான் அதாவது சொல்லக்கூடிய அந்த மனிதனுக்கு பணத்தை கொடுத்து சொல்லுகிறான், நீங்கள் வேகமாக உங்களுடைய குதிரையிலே செல்ல வேண்டும். அவன் வேகமாக குதிரை ஒட்டகத்தை ஓட்டக்கூடியவனாக இருந்தான். இவனை இப்படி பணத்தை கொடுத்து அனுப்புவன் தான் அபூ சுஃபியான். நீங்கள் மக்காவுக்கு சென்று மக்காவாசிகளை ஒன்று சேர்த்து இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் யுத்தம் செய்ய வேண்டும், அவர்களோடு போர் செய்ய வேண்டும், அவர்களை கொலை செய்ய வேண்டும், அவர்கள் எங்களுடைய பணத்தை அபாயிப்பதற்காக வேண்டி எங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய செல்வங்களை அடைந்து கொள்வதற்காக வேண்டி பல திட்டங்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள், அவசரமாக செல்லுங்கள் என்று இந்த அபூ சுஃபியான் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதனை மக்காவை நோக்கி அனுப்புகின்றான். இந்த மனிதனும் அவசரமாக செல்லுகின்றான். இந்த மனிதன் அவசரமாக சென்று அவரை மதவில் பாதி என்று சொல்லக்கூடிய இடத்திலே வைத்து சத்த விடுகின்றான். கூட்டம் இருந்தான். முகம்மதும் முகம்மதுடைய கூட்டமும் அதாவது எங்களுடைய வியாபார கோஷிய வழிமறைத்து விட்டார்கள். அவர்கள் எங்களுடைய பணத்தை அபகரிக்கப் போகின்றார்கள், கொள்ளையிடப் போகின்றார்கள். எனவே மக்காவாசிகளே, எங்களுக்கு தாமிலிருந்து வரக்கூடிய அந்த இலாபம், அந்த பணம் நிச்சயமாக மக்காவை வந்து சேராது. எனவே தயாராகுங்கள், ஒன்று சேருங்கள் என்று கதவை உண்டால் கத்துகின்றான். இதை கேட்ட உடனேயே அபூஜகிலும் அபூசுபியானுடைய மனைவியாக இருக்கக்கூடிய ஹிந்தா, இந்த இரண்டு பேரும் என்ன செய்கிறார்கள், மக்காவுடைய எல்லா தெருக்களிலையும் கதவை கொண்டு செல்லுகிறார்கள். மக்காவாசிகளே, முகம்மதையும் முகம்மதுடைய தோழர்களையும் கொண்டு குவிப்பதற்காக அவனை ஒன்று சேருங்கள் என்று அவர்கள் கத்துகிறார்கள். அவர்கள் அந்த இடத்திலே சத்தம் போட்டுக் கொண்டு செல்லுகிறார்கள். இதை கேட்டவுடன் கொஞ்ச நேரத்திற்கு உள்ளார மக்கா வாசிகள் அனைவர்களுமே ஒன்று சேர்ந்து விட்டார்கள். அதற்கு பின்னால அவர்களில் இருந்து யுத்தத்தின் உலக மானத்தை முட்டிக் கொண்டிருக்கிறதே இந்த அபூஜஹில் சொல்லுகின்றான், அந்த முகம்மதுக்கு நாங்கள் யார் என்று இன்னும் தெரியாது. அவர் எங்களை பற்றி விளங்காமல் எங்களோடு விளையாடி கொண்டிருக்கிறார். இப்பொழுது நாங்கள் யார் என்பதை காட்டப் போகிறோம் என்று ஆறாவதமாக அபூஜஹில் பெரிய யுத்தத்துக்காக அவனை தயாராக கொண்டிருக்கிறான். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு செய்தியையும் அபூஜஹில் சொல்லுகிறான். அதாவது மக்காவிலே இருக்கக்கூடிய எல்லா மக்காவாசிகளும் அந்த முகம்மதை எதிர்ப்பதற்காக வேண்டி, முகம்மதோடு யுத்தம் செய்வதற்காக வேண்டி தயாராகுங்கள், அதாவது தயாராகுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவ்வாறு தயாராகி வர முடியாதவர்கள் அவர்களுக்கு பதிலாக யாராவது யாரையாவது அனுப்ப வேண்டும் என்ற செய்தியும் இந்த அபூஜஹில் சொல்லுகின்றார். இதை கேட்ட உடனே அதாவது அபூலஹப் சொல்லுகின்றான், எனக்கு என்ன வர முடியாது, எனக்கு முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூட்டத்தோடு யுத்தம் செய்வதற்கு, அவர்களை கொலை செய்வதற்கு வர முடியாது. எனக்கு பகரமாக, அதாவது எனக்கு 4000 திரகங்கள் தரக்கூடிய, அதாவது கடனாக தரக்கூடிய ஆசி இப்னு ஹிஷாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர் இருக்கிறார், அவரை எனக்கு பகரமாக அழைத்துக் கொண்டு செல்லுங்கள் என்று அபூலஹப் சொல்லுகின்றான். இதை கேட்ட உடனேயே உமையுடன் கலப் இவரும் மறுத்து இருந்தார். நானும் அதாவது முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு யுத்தம் புரிவதற்காக வேண்டி வரமாட்டேன். அவரும் மறுத்திருந்தார். அந்த நேரத்திலே அபூஜஹில் கேட்கின்றான், நீங்கள் மக்காவிலே இருக்கக்கூடிய தலைவர்களே முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் மறுத்து விட்டால் எத்தனையோ பேர்கள் மறுத்து விடுவார்கள், தயாராகுங்கள் என்று சொல்லுகிறான் அபூஜஹில். ஆனாலும் உமையா இந்த கலம் என்று சொல்லக்கூடிய சொல்லுகின்றான், என்னுடைய சகோதரர் என்னுடைய நண்பர் சாதரதி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்த நேரத்தில் என்னிடத்தில் சொன்னாரே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு யுத்தம் செய்வதற்காக வேண்டி வந்தால் நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள் என்ற செய்தியை சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அதில் பொய் கிடையாது, நிச்சயமாக அது உண்மையாக இருக்கும். எனவே அந்த யுத்தத்திற்கு நான் தயாராகி வந்துவிட்டால் நான் நிச்சயமாக கொலை செய்யப்பட்டுள்ளேன், அதனால் நான் வரமாட்டேன் என்று அபூஜஹிலிடத்திலே உமையா சொல்லுகின்றான். கண்ணியமான சகோதரர் தெரியாதே, இதை கேட்டதும் அபூஜஹில் சொல்லுகின்றான், நீங்கள் வரத்தான் வேண்டும், 2-3 தினங்களுக்காவது நீங்கள் அதாவது எங்களோடு சேர்ந்து வர வேண்டும் என்று அபூஜஹில் சொல்லுகிறான். அந்த நேரத்திலே இந்த உமையா வீடு திரும்பி மனைவியை பார்த்து சொல்லுகிறாள், நான் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு யுத்தம் செய்வதற்காக வேண்டி தயார் அதாவது போக போகின்றேன், எனக்கு தேவையான அதாவது தயாரிப்புகளை செய்து தாருங்கள் என்று மனைவியிடத்திலே சொல்லக்கூடிய நேரத்திலே மனைவி கேட்டிருந்தால், அபு சஃப்வானே, சஃப்வானுடைய தந்தை அவர்களே, அதாவது உமையா அவரை பார்த்து கேட்கிறார்கள், சஃப்வானுடைய தந்தை அவர்களே, உங்களுடைய நண்பர் உங்களுக்கு சொன்ன செய்தி மறந்து விட்டதா, நீங்கள் முகம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு யுத்தம் செய்வதற்காக வேண்டி சென்றால் நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள் என்ற செய்தியை நீங்கள் மறந்து விட்டீர்களா என்று கேட்கக்கூடிய நேரத்திலே, ஆம் எனக்கு தெரியும், ஆனாலும் அந்த யுத்தத்திலே தொடர்ந்து முன்னேறி செல்வதற்கு நான் தயாரில்லை, ஓர் 2 தினங்களுக்கு பின்னால நான் திரும்பி விடுவேன், ஆனாலும் அந்த முகம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூட்டத்தில் இருந்து என்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி நிச்சயமாக சத்தியமாக மக்களை இருக்கக்கூடிய உயர்ந்த விலையுள்ள ஒட்டகத்தை வாங்கி வேகமாக ஓடக்கூடிய ஒரு ஒட்டகத்தை வாங்கி அதிலே சென்று தான் திரும்பி விடுவேன் என்ற செய்தியை தனது மனைவியிடத்திலே உமையாக சொல்லுகின்றார். கண்ணியமான சகோதரர்களே, இப்பொழுது இந்த அபுதாபியில் இந்த உமையாவுடைய தயாரிப்போடு பெரியோரு பட்டாளத்தை பெரியோரு கூட்டத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு யுத்தம் செய்வதற்காக தயார்படுத்திருந்தான். அபுஜங்களை யுத்தம் செய்வதற்காக ஆயிரம் வீரர்கள் கொண்டு சேர்த்து நிற்கிறார்கள். 100 ஒத்தகங்கள், 100 குதிரைகள், 600 கவசங்கள், இப்படி இன்னொரு அண்ணன் ஆயுதங்களையும் உணவு பொருட்களையும் சேகரித்து அதே மாதிரி அது மட்டுமல்லாது இவர்கள் என்ன செய்கிறார்கள், ஆழபாரமாக அதாவது ரப்பான்களை எல்லாம் அடித்து இவர்கள் அதாவது மதீனாவை நோக்கி மேலான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு யுத்தம் செய்வதற்காக வேண்டி அங்கே செல்லுகின்றான். செல்லக்கூடிய நேரத்திலே அந்த கூட்டத்திலே பெண்களும் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அவர்கள் ஆடல்ல பாடல்களை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆடல் பாடல் பாடலோடு இந்த அபூஜனுடைய பட்டால மதீனாவை நோக்கி புறப்பட்டுக் கொண்டு செல்கிறது. கண்ணியமான சகோதரர்கள் தெரியாதே, ஆனாலும் அபூ சுஃபியான் என்ன செய்கிறார், மிகவும் தந்திரமாக அதாவது மிகவும் கவனத்தோடு இவருடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூட்டத்துக்கு ஆகப்பட்டு விடாத நிலைமையில ஒளிந்த நிலைமையில அதாவது அவர்களுக்கு ஆகப்படாத முறையில ஒரு ஒளிந்த வழியால தந்திரமாக வந்து கொண்டிருக்கின்றார். கண்ணியமான சகோதரர்களே, இவ்வாறு அபு அதாவது நீர் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இடத்தை அபு சுஃபியான் வந்து அந்த இடத்திலே நிற்கிறான். நின்று அந்த இடத்திலே அதாவது மனிதரை இருக்கிறார். மதீரிவனே அம்பு என்று சொல்லக்கூடியவர் அந்த மனிதரிடத்திலே அபு சுஃபியான் கேட்கிறார், இந்த இடத்திற்கு அந்நிய யாராவது வந்துவிட்டு போனார்களா என்று கேட்கக்கூடிய நேரத்திலே அந்த மதீரி என்று அம்பு என்று சொல்லக்கூடிய மனிதர் சொல்லுகிறார், யாரோ தெரியாது இரண்டு அந்நியவர்கள் வந்து இந்த இடத்திலே இழப்பாடிவிட்டு இந்த இடத்திலே இருந்து விட்டு சென்று விட்டார்கள் என்று சொன்ன நேரத்திலே இந்த அபு சுஃபியான் எவ்வளவு அதாவது நுணுக்கமான அறிவுள்ளவனாக இருக்கிறார் என்று பாருங்கள். அந்த இடத்திற்கு சென்று பார்க்கிறான், ஒட்டகத்துடைய வித்தை அந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒட்டகத்துடைய வித்தையை அதாவது கசக்கி பார்க்கிறான். அந்த ஒட்டகத்துடைய வித்தை உள்ளே இருக்கக்கூடிய பேரிட்ட பழத்துடைய கொட்டையை பார்த்து மதிப்பீடு செய்கிறான். நிச்சயமாக இது மதீனாவில் இருக்கக்கூடிய பேரிட்ட பழத்துடைய கொட்டையாக இருக்கிறது. மதீனா வாசிகள் இந்த இடத்திலே அதாவது தங்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்று இந்த அபு சுஃபியான் யூகித்து நினைத்து இவன் என்ன செய்கிறான் என்றால் இவனுடைய பிரயாணம் இவனுடைய தபல் பதிலுடைய பாதையாக தான் செல்ல வேண்டி இருந்தது. ஆனாலும் இவன் பாதையை மாற்றி பதிலுக்கு பகரமாக கடலோர பகுதியாக இந்த அபு சுஃபியான் இவனுடைய பிரயாணத்தை மேற்கொள்கின்றான். கண்ணியமான சகோதரர்களாகவே ஒத்து பார்ப்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒத்துப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு செய்திகளை சொல்லுகிறார்கள். அபு சுஃபியானும் அவருடைய பட்டாளமும் இந்த வாய்ப்பு அதாவது இந்த வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த செய்தி கிடைத்த உடனேயே அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முகம் அதாவது கொஞ்சம் காய்ந்த நிலைமையில் உண்டாகிறது. ஏனென்றா அபு சுஃபியானே அதாவது போர்த்து சென்று கொண்டிருக்கிறது அவர்களை நாங்கள் அதாவது விட்டு விடுவோமாக இருந்தால் அவர்கள் கொண்டு செல்லக்கூடிய பணத்தின் மூலமாக முதலாவது அவருடைய தாக்கம் மதீனாவை தாக்குவார்கள். எனவே எங்களுடைய இந்த கொஞ்சமாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு அறிவு உண்டாகிவிட்டால் இஸ்லாம் முடிந்து விடும், இஸ்லாமே இல்லாமல் ஒழிந்து விடும். அவர்கள் அந்த கவலையில் இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில்தான் அதோட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லா, உங்களுக்கு அதாவது உயிரை உயிரை கொடுப்பதற்கு இதோ நாங்கள் தயாராக இருக்கிறோம், நாங்கள் தயக்கம் காட்டவில்லை யா ரசூலல்லா என்று அதோட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை கேட்ட உடனேயே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகிறது. அடுத்த பக்கமாக மதீனா வாசிகள் இருக்கிறார்கள், இவர்களை திரும்பி பார்க்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மதீனா வாசிகள் ஒரு உடன்படிக்கை செய்திருந்தார்கள். அக்கபா என்று சொல்லக்கூடிய இடத்திலே என்ன உடன்படிக்கை என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாங்கள் உங்களோடு வருவோம், உங்களோடு இங்கே சேர்ந்து யுத்தம் செய்வோம். எப்படி என்றால் அவர்கள் மதீனாவை தாக்க வந்தால் மட்டும்தான் நாங்கள் அவங்களோடு சேர்ந்து யுத்தம் செய்வோம் என்ற செய்தியை மதீனா வாசிகள் சொன்னார்கள் சொன்னார்கள். இதை கேட்டதும் நம்ம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகிறது, மகிழ்ச்சி உண்டாகிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அடுத்த பக்கத்திலே ஹதரத் கோத்திரத்தினர் கூட்டத்தினர்களை இயக்குகிறார்கள். அவர்களுடைய தலைவர்கள் அதாவது ஈமான் கடமைகளை தான் நாங்கள் நாங்கள் சரிவர செய்கிறோமா என்றுதான் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ரமலானுடைய மாதத்திலே ரமலானுடைய நடுப்பகுதியிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம், மகத்தினத்துடைய பகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியிலே ஒரு நாளைக்கு நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் 100 விருத்தத்திற்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வார்கள், தௌபா செய்வார்கள் என்றிருந்தால் நாங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை விருத்தங்கள் இஸ்திக்ஃபார் செய்கின்றோம், அதாவது தௌபா செய்கிறோம் என்று ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்திக்ஃபாருடைய மாதமாக, தௌபாவுடைய மாதமாக, தக்வாவுடைய மாதமாக, ஒரு ஆண்டுடைய மாதமாக தான் ரமலானுடைய மாதத்தை எங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறான். இதே அதிகமான முறையில் அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் எந்த அளவுக்கு தியாகத்தை செய்து இஸ்லாத்தை இன்றைய கையில் ஒப்படைத்திருக்கிறார்களோ அதை இதற்கு பின்னாலும் ஏனைய கல்லுமாக இல்லாம, கொழுகள் இல்லாம, இதாதத்து இல்லாம வெளியிலே கூட தெரிவிக்கிறாங்க. எல்லா மனிதர்களுக்கும் இந்த ஈமானுடைய வெளிச்சத்தை, கலிமாவுடைய கலிமாவை கொண்டு சேர்ப்பதே எங்களுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. முழு உம்மாவையும் இவர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் எங்களுடைய கையிலே இப்பொழுது ஒப்படைத்திருக்கிறான். எனவே இதற்கு பின்னாலாவது அவைகளை விளக்கி கலிமாவுடைய பாக்கியத்தை முழு உம்மத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கூட்டத்தில் எல்லாம் அல்லாஹ்வுக்கும் மகான் அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் ஆக்கியவாராக, யா அல்லாஹ் எங்கள் பெற்றோருடைய பாவங்களை மன்னித்துவாயாக, யா அல்லாஹ் எங்கள் மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்துவாயாக, யா அல்லாஹ் எங்களுக்கு இல்மை கொண்டு தந்த எங்களுடைய உத்தாரமானுடைய பாவங்களை மன்னித்துவாயாக, உத்தார குரங்களின் பாவங்களை மன்னித்துவாயாக, யா அல்லாஹ் எல்லாத்தையும் முஸ்லீம்களை கண்ணியப்படுத்திடுவாயாக, முஸ்லீம்களுக்கு உதவி செய்திடுவாயாக, யா அல்லாஹ் சக்தியான ரமலானுடைய மாதத்தை பெரிதாக கலைக்கத்திலாக்கிடுவாயாக, யா அல்லாஹ் நோன்பை நோன்ற நிலைமையில் எங்களுடைய கண்களையும் கால்களையும் வாய்களையும் நாங்களையும் ஒவ்வொரு உறுப்புகளையும் பாதுகாக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிடுவாயாக, யா அல்லாஹ் இந்த ரமலானின் நோன்பு மூலமாக உண்மையான தக்வாவை எங்களுக்கு தந்துடுவாயாக, இறையத்தை தந்துடுவாயாக, அதிகமாக மக்கள் ஆங்கிலாவது செய்யக்கூடியவர்களாக நாவலை ஆக்கிடுவாயாக, அதனால் தான் எல்லா நேரமும் சலாமும் குருசுகள் குருசு என்று சொல்லக்கூடிய நல்ல குணத்தோடு வாழக்கூடியவர்களாக ஆக்கிடுவாயாக, யாரா எல்லாத்தையும் முஸ்லீம்களை கண்ணியப்படுத்திடுவாயாக, முஸ்லீம்களுக்கு உதவி செய்துவாயாக, முஸ்லீம்களை வியாபாரத்தை பாதுகாத்துவாயாக, முஸ்லீம்களை வீடுவாசல்களை பாதுகாத்துவாயாக, யாரா முஸ்லீம்களை பள்ளிவாசல்களை மசூதிகளை பாதுகாத்துவாயாக, யாரா எத்தனையோ பள்ளிவாசல்கள் ரமலானுடைய காலத்திலே மூடப்பட்டிருக்கிறது, யாரா அவைகளை யாரா திரும்பவும் திறந்த அந்த பள்ளிகளிலே தொழுகை நடத்துவதற்குரிய பாக்கியத்தை நீ கொடுத்துடுவாயாக, யாரா முஸ்லீம்களுடைய முஸ்லீம்களை பற்றி மாற்று மதத்தினரிடத்திலே நல்ல எண்ணத்தை கொடுத்துடுவாயாக, யாரா முஸ்லீம்களுக்கு எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சிகள் செய்கிறார்களோ அவர்களுக்கு விதாயம் இருந்தால் அவர்களுக்கு விதாயத்தை கொடுத்துடுவாயாக, இல்லை என்றிருந்தால் அவர்களை அழித்து வைத்திடுவாயாக, யாரா உங்களுடைய அருள் மனையை எங்கள் மீது குழந்திடுவாயாக, யாரா உங்களுடைய அருள் மனையை எங்கள் மீது குழந்திடுவாயாக, யாரா உங்களுடைய அருள் மனையை எங்கள் மீது குழந்திடுவாயாக, யாரா இந்த உலகத்தை விட்டு பெரிய கூடிய நேரத்தில் கலைமா செய்வா, யா இல்லாக இருந்தாவா முகமது ரசூலுல்லா என்ற வார்த்தையோடு எங்களுடைய மூச்சுக்கு முடி சொல்லிடுவாராக, ஆமீன் ஆமீன் வா ரப்பல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பயானை எமது இணையதளமாகிய www.tamilbayans.com மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும். வஸ்ஸலாம்.